முதல் முறை என் முன்னே வந்து நின்றாய். என்னுள்ளே நுழைந்தாய், இதயத்தை பறித்தாயே. உன்னோடு பேச வந்த வார்த்தைகள் யாவும் சொல்லாமல் மறந்தேனே. உன்னாலி தொழுந்தேனே. உன்னோடுதா உன்னோடுதா இனிமேல் என் வாழ்வும், உன்னோடுதா உன்னோடுதா இறுதியில் சாவும். காணாமல் இருக்கும் கண்கள் உன்னை தேடுதே, பேசாமல் இருக்கும் நேரம் ஆசையை தூண்டுதே. ஒரு வாரமா உன் காலுக்காக காத்திருக்கிறேன் அன்பே. நீ அழைப்பாயனா இந்த போனை மட்டும் பார்த்திருக்கிறேன் அன்பே. மறுபடி உன்னை காண ஏங்குது இதயம், மறுபடி உன்னை காண தாவிக்கிறேன் தினமும். மறுபடி உந்தன் குரலை கேட்டுட வேணும் பெண்ணை, நீ மீண்டும் என்னை அழைப்பாயா, என்னை அழைப்பாயா. மீண்டும் ஒரு முறை போனில் மறுபடி பேபி என்னை அழைப்பா.